உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய வரலாறு என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பெரும் பகுதியை எடுத்துக்கொண்ட ஒரு விஷயமாகும். அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆனை எடுத்து பார்ப்போம் எனால் அதில் பெரும் பாதி, பெரும் பகுதி, நேர்பாதி என்று சொல்லணும், சரிபாதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், பாதி இடத்தை பிடித்திருப்பது நபிமார்களுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆன் எப்ப இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய நேர்வழிக்காக ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா, ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், உலக மக்களுக்கெல்லாம் அது நேர்வழியாக, வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவானதாக எடுத்து சொல்லக்கூடியதாக குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்ததாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஆக குர்ஆன் என்பது உலக மக்கள் எல்லோருடைய நேர் வழிகாட்டி, எல்லோருடைய ஹிதாயத்திற்கு காரணமானது, வழிகட்ட மக்களுடைய ஹிதாயத்திற்கும் நேர்வழிக்கும் அடிப்படையானது, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய இந்த வேதத்தை அல்லாஹ் பெரும் பகுதியை எடுத்துக்கொண்டது நபிமார்களுடைய வரலாறுகளை கூறுவதற்காக. இதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கிறான் என்றால், நபிமார்களுடைய ஒவ்வொரு நபியினுடைய வரலாறுமே எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அசைவும் இந்த சமுதாயத்திற்கு ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்ததோ, அதுபோன்று நபிமார்களுடைய ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு வரலாறும் இந்த உலக மக்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமானது, இந்த உலக மக்களுடைய நேர்வழிக்கு காரணமானது என்பதனால்தான் உலக மக்களுடைய நேர்வழிக்கு காரணமான தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே பெரும் பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறுக்கென்றே ஒதுக்கினான். நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தா தெரியும், பல இடங்கள்ல நபிமார்களுடைய சம்பவத்தை, ஒரே சம்பவத்தை அல்லாஹ் ரிப்பீட்டடா சொல்லுவான், திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லுவான், ஒவ்வொரு சூறாவிலையும் சொல்லுவான். பெரும்பாலான சூறாக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நபிமாருடைய பேரையே அல்லாஹ் சூறாக்கு பேரா வச்சிருப்பான். சூரத் இப்ராஹிம், சூரத்து நூஹ், சூரத்து ஹூத், சூரத் யூசுப், இப்படி பல சூறாக்களை பார்க்கலாம். அந்த நபிமாருடைய பேரையே அந்த சூறாவுக்கு அத்தியாயத்துக்கு அல்லாஹ் பேரா வச்சிருப்பான். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே நபிமார்களுடைய சரித்திரத்திற்கு, நபிமாருடைய சம்பவத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபரிமிதமான இடத்தை கொடுத்தான். ஏனென்றால் இந்த சமுதாயத்தினுடைய நேர்வழிக்காக, இதாயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்திலே நபிமார்களுடைய சம்பவம் அதிகப்படியான இடத்தை பிடிக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், இதாயத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நஹ்னு நக்ஸு அலைக்க, இந்த வார்த்தை நீங்க பல இடங்களில் பார்க்கலாம் குர்ஆன்ல, நஹ்னு நக்ஸு அலைக்க, நபியே இந்த கிஸ்ஸாக்களை எல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் நான் உனக்கு கதையா சொல்றேன். நபிமாருடைய சம்பவத்தை அல்லாஹ் கதையாக, வரலாறாக சொல்வது, அல்லாஹ் சொல்றேன் நான் கதை சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. சில இடங்கள் அல்லாஹ் சொல்றான், நபியே நான் சொல்லக்கூடிய கதையை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏனென்றால் நபிமார்களுடைய வரலாறு என்பது அல்லாஹ்வுடைய வஹிக்கு ஒரு பெரிய அடையாளம். ரசூல்லா காலத்தில் நடந்த சம்பவத்தை ரசூல்லா சொல்லிடலாம் ஈஸியா. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை ரசூல்லாவால எப்படி சொல்ல முடியும் இந்த மக்களுக்கு? ரசூல்லாவோட எப்படி விவரிக்க முடியும் எடுத்து? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமா குன்த லதைஹிம் இது யுல்கூன அக்லாமஹும், ஒரு சம்பவம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய தாயார் இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் பேரு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயார்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு? பாட்டி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாட்டி. அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் இம்ரானுடைய மனைவி அப்படிங்கிறான். அந்த இம்ரானுடைய மனைவி அவங்க ஒரு நேச்சை வைக்கிறாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் அது. இன்ஷால்லா ஈசா அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து அந்த வர வரும். அப்போ ஒரு நேச்ச வைக்கிறாங்க, நான் வயிற்றுல உள்ள குழந்தையை அல்லா, குழந்தை உண்டாயிருக்காங்க அந்த அம்மா, யல்லா என் குழந்தைய வண்ணி இன்னி நதரத்துல மாஃபி மத்தனி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றுல உள்ள குழந்தையை அல்லா நான் பைத்துல் முகத்தசுடைய ஹிதமத்துக்காக நான் அர்ப்பணிச்சிடறேன், வக்ஃப் செஞ்சிடறேன் அப்படி நியத்து வைக்கிறாங்க. குழந்தை பிறந்த பிறகு பாக்குறாங்க, அது பெண் குழந்தையா பிறந்தது, கிளைசர் தக்கர்கல் உன்சா யல்லா, நான் இப்ப ஆம்பளை பிள்ளையா பிறக்குன்னு எதிர்பார்த்தேன், நான் பொம்பளை பிள்ளையால பிறந்துருச்சு, நான் இது என்ன பண்றது இப்பெல்லாம் அல்லாட்ட முறையிடுறாங்க. முறையிட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு நேரா பைத்துல் முகத்தசுக்கு போறாங்க. பைத்துல் முகதஸுக்கு போனவன அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் தலைமை குருவா இருக்கிறாங்க பைத்துல் முகதஸ்ல. அப்ப அவங்களுக்கு கீழே நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, பைத்துல் முகதஸுடைய பணிகளில் அர்ப்பணித்துக் கொண்ட குருமார்கள். அந்த குருமார்களுக்கு மத்தியில் என்ன ஆகுது, ஒரு போட்டி ஆகுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை யார் பொறுப்பெடுக்கிறது? ஏன்னா எல்லாருக்கும் ஆசை, இது ஒரு நேர்ச்சை செய்யப்பட்ட ஒரு பெண் குழந்தை, இது பைத்துல் முகதஸுடைய பணிவிடைக்காக வந்த முதல் பெண் குழந்தை. அப்ப அந்த பெண் குழந்தையை நாம பொறுப்பெடுத்து வளர்க்கலாமே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு போட்டி வருது. அந்த போட்டி வர நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த குருமார்கள் மத்தியில சொல்றான், உங்களுடைய அந்த பைத்துல் முகதஸுக்கு பின்னாடியே இப்போ அந்த ஒரு நதி ஓடை இருக்குது, அந்த ஓடை அப்படியே போய் ஜோர்டான் வழியா போய் மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் போகுது. அந்த ஓடை இப்போ இருக்குது, ஆனா தண்ணி ஓடலை இப்போ அதுல. அந்த ஓடையில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய எழுதுகோள்களை அந்த ஓடையில போடுங்க, எல்லாருடைய எழுதுகோள்களையும் அந்த ஓடையில போடுங்க. ஓடையில் எல்லா எழுதுகோளும் அடிச்சிட்டு போவோம். அடிச்சிட்டு போகும்போது எந்த எழுதுகோள், யாருடைய எழுதுகோள் எதிர்த்திசையில போதோ அவர் அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். குரான்ல வர சம்பவம் இதெல்லாம் சூரத் மரியம்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லாரும் எழுதுகோளை போடுறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து எழுதுகோள் மட்டும், அந்த பேனா மட்டும் எதிர்த்திசையில போது அவங்க பொறுப்பெடுத்துறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சூரத் மரியம்ல சொல்லும் சொல்றான், உமா குன்த லதைஹிம் இது இல்கவுன அக்லாமகும். நபியே, ஜக்கரியா மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்பதற்காக, ஐயும் கஃபல ஜக்கரியா கஃபல மரியம், மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சோதிப்பதற்காக, இது இல்கவுன அக்லாமகும், தங்களுடைய பேனாக்களை போட்டு குறிபார்த்தார்களே சோதித்தார்களே, அந்த நேரத்தில் நபியே நீங்க அங்க இல்ல. இத கவனிக்க வேண்டிய விஷயம், சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி சொல்றான், உமா குன்த லதேஹிம் இது இல்கவுன அக்லாமகும், தங்களுடைய பேனாக்களை போட்டு மரியமுக்கு யார் பொறுப்பேற்பது என்று அவர்கள் சோதித்தார்களே, நபியே அந்த நேரத்தில் நீங்க அங்க இல்ல, உங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்தான் உங்களுக்கு இதை அறிவிச்சான். அப்ப நபிமார்களுடைய சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சம்பவமே அல்லாஹ்வுடைய வஹிக்கு பெரிய ஆதாரம். அது அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்டேந்து செய்தி வருது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இந்த நபிமார்களுடைய வரலாறுகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான், மிகப்பெரிய சிறப்பம்சம் கொடுத்தான். அந்த அடிப்படையில தான் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுலுமே எக்கச்சக்கமான படிப்பினைகள் இருக்கிற. அல்ஹம்துலில்லாஹ், போன ஜும்மா பைத்துல் முகதஸ்ல தொழுவோம் தொழுவ வைக்கிறோம், அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். அப்போ அந்த பைத்துல் முகதஸ்ல லைப்ரரியில போய் இங்க நபிமார்கள வரலாறு பத்தி சாலா பயன் பண்ண போறோமே, கொஞ்சம் ஏதாவது கிதாப் இருந்தா கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம தலைமை இமாம் இங்கே வந்தாங்க, அவங்களே பைத்துல் முகதஸுடைய அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய லைப்ரரி, பழைய காலத்து லைப்ரரி, அங்க கூட்டு போனாங்க. நான் ஏதாவது நல்ல கிதாபு கிடைச்சா எடுத்து இன்ஷாலா ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நபிமார்கள் வரலாறுங்கிற தலைப்புல ஒரு அரை மணி நேரம் தேடின பாருங்க, எனக்கு தலை சுத்தி போச்சு. எனக்கு அவ்வளோ கிதாபுகள், அவ்வளோ கிதாபுகள், எந்த கிதாபை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. கடைசியில் என்னாச்சு, ஒரு கிதாபையுமே ஜெராக்ஸ் எடுக்கல, எதுவுமே என்னால செலக்ட் பண்ண முடியல. அவ்வளோ கிதாபுகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிதாபுகள் நபிமார்கள் வரலாறுலயே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது ஒரு புறம் இருக்க, நேரடியாக தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா ஹதீஸ்கள் மூலமா சொன்ன வரலாறுகள். அப்ப இந்த வரலாறுகள் சேகரிச்சு நம்ம சொல்லணும் அப்படி நினைச்சோம்டா, எனக்கு அவ்வளவு பெரிய லைப்ரரியில பைத்துல் முகத்தசுடைய பழமையான லைப்ரரியில போய் தேடி எனக்கு தலை சுத்தி போச்சு, எந்த கிதாபுமே எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தேடி பார்த்தேன், கிதாபுகள் இருக்கு தெரியும், எதை செலக்ட் பண்றது எதை விடுறதுன்னு தெரியல. எதற்காண்டி சொல்றேன்னு சொன்னா, நபிமார்களுடைய வரலாறு என்பது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹ் வழங்கிய ஒரு மாபெரும் அருள்கொடை. அந்த வரலாறுடைய ஒவ்வொரு சம்பவமே, ஒவ்வொரு நிகழ்வுமே நம்முடைய ஹிதாயத்திற்கு, நம்முடைய நேர்வழிக்கு, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய உபகரணியாகவும் மிகப்பெரிய உதவியாகவும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொன்னது என்னவோ, வெறும் 24 நபிமார்களை தான், ரொம்ப அதிகம் ஒன்னு சொல்ல, 1,00,000 மேற்பட்ட நபிமார்கள் சொல்றாங்க. சில அறிவிப்புகள்ல 1,24,000 நபிமார்கள் இருக்கிறாங்க, சில அறிவுகள்ல 1,50,000 நபிமார்கள் இருக்கிறாங்க. எனவே லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். ஆனால் தன்னுடைய அருள்மறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்தது வெறும் 24 நபிமார்களை பற்றித்தான். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் மூலமாக இந்த உம்மத்து கிடைக்கக்கூடிய ஹிதாயத் இருக்குது பாருங்க. நம்ம ஈஸியா நபிமார்கள் வரலாறு, நபிமார்கள் சம்பவம், நபிமார்கள் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உம்மத்தினுடைய ஹிதாயத்திற்கு நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் காரணமாக்கி வைத்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் நபிமார்களுடைய முதல் நபியான, முதல் மனிதரான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறுகளை பத்தி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நான் வந்து நிறைய வரலாறுகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபி அப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அதுல நிறைய நான் சொன்ன பாருங்க, அந்த நபிமார்கள் கிதாபுகள் சொன்ன பாருங்க, அதுல நிறைய கப்சாக்கள் வேற, எக்கச்சக்கமான கப்சாக்கள். குறிப்பா அது எப்படி அந்த பொய்கள், அந்த கதைகள், கட்டுக்கதைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, யூத கிறிஸ்தவர்களால் எழுதப்பட்டது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹத்தஸ பனு இஸ்ராயல், பனு இஸ்ராயல்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை அறிவித்தால், அல்லாவோ அல்லாஹ் ரசூலோ சொல்லாத ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவித்தால், ஃபலா துகதிபூஹா வலா துசத்திகூஹா, அதை உண்மையும் படுத்தாதீர்கள் பொய்யும் படுத்தாதீங்க, அல்லாஹாலும் விட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா யூத கிறிஸ்தவர்கள் அவங்க ரொம்ப இஸ்லாத்துக்கு முன்மையை ரொம்ப பழமையாய்ந்தவர்கள், யூதர்கள் ரொம்ப பழமையான சமுதாயம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட நபியும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதமும் ரொம்ப பழமையானது அப்படிங்கும் பொழுது, அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய கைச்சருக்கு தங்களுடைய கட்டுக்கதை எல்லாத்தையும் இந்த நபிமார்கள் வரலாறுலையும் அல்லாஹை பத்தி ஆகரத்தை பத்தி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா கைச்சருக்க சேர்த்துட்டாங்க. அதனால சேர்த்ததுனால எது உண்மை எது பொய்ன்னு உங்களால கண்டறிய முடியாது. எனவே ஃபலாத்து சத்தியகுஹா ஒலாத்து கந்திபுஹா, அதை உண்மையும் படுத்தாதீங்க பொய்யும் படுத்தாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால இந்த யூத கிறிஸ்தவர்களால் புனையப்பட்ட வரலாறு இருக்குது பாருங்க, குறிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு பைபிள்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கதை சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான வரலாறு இருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு, ஆதாம் ஏவாளுங்கிற பேர்ல. அதே மாதிரி தௌராத்துல சொல்ல வேண்டியதே இல்ல, அந்த பைபிள் தௌராத்து எல்லாத்தையும் கலந்து எழுதப்பட்ட நிறைய அரபு புத்தகங்கள், அரபு நூல்கள்ல நம்ம முஸ்லீம்களால் எழுதப்பட்டது, முஸ்லீம் அல்லாதவர்களால் எழுதப்பட்டது, பதின எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதைகளை சொல்றதோ கதைகள் பேசுறதோ நமக்கு நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்பது அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் மூலமாகத்தான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னாரோ அதன் மூலமாகத்தான் கிடைக்கும். யூத கிறிஸ்தவரால் எழுதப்பட்ட கட்டுக்கதைகள் இருந்தோ அல்லது கப்சாக்கள் இருந்தோ அல்லது கற்பனை கதைகள் இருந்தோ நிச்சயமா ஹிதாயத் கிடைக்காது, நேர்வழி கிடைக்காது. அதனால நம்ம எக்கச்சக்கமான வரலாறுகள் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கலாம், கசசுல் அம்பியாங்கிற பேர்ல, நபிமார்கள் வரலாறுகளுக்கு பேர்ல, இங்க அதெல்லாம் சொல்லப்படாது. இங்க அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சத்திய சஹாபாக்கள் ரசூல்லாட்டு கேட்டு எதை சொன்னாங்களோ அது மட்டும்தான் இங்க உங்களுக்கு சொல்லப்படும். ஹைர், அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுல. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, படைக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா பூமியிலிருந்தும் ஒரு பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தினுடைய எல்லா இடத்திலிருந்தும், எல்லா பூமியிலிருந்தும், பூமியினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் ஒரு பிடி மண்ணை எடுத்து அதிலிருந்து அதிலிருந்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுனாலதான் ஆதமுடைய மக்கள் எல்லா பூமியினுடைய குணத்திலும் ஆதமுடைய மக்கள் இருப்பார்கள். எல்லா பூமியுடைய குணத்திலையும், பூமியுடைய குணம் ஒரு குணம் இருக்குது இல்ல, பூமியுடைய குணம் சொல்லி அந்த குணத்துக்கு ஏற்றவாறு எல்லா தரப்பு மக்களையும் பார்க்கலாம். குறிப்பா நம்ம சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், உதாரணமா யூகேல இருந்தா அந்த யூகே காரனுக்குண்டு, நம்மள மாதிரி இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க, ஸ்ரீலங்கால இருந்து போனவங்க, இந்தியால போன விட்டுருங்க, அந்த யூகேலயே பாரம்பரியமா பாரம்பரியமா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில குணம் இருக்கும். யூஎஸ்ல எடுத்தா யூஎஸ் அந்த பாரம்பரியமா பாரம்பரியமா ட்ரெடிஷனலா யூஎஸ்லயே பிறந்து வளர்ந்துருக்காங்க பாருங்க, அவனுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். அரபு நாடுகள் எடுத்தா அந்த அரபு நாட்டு மக்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். எகிப்து எடுத்தா எகிப்து நாட்டு மக்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். இந்தியாவை எடுத்தா இந்திய நாட்டு மக்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். ஏன் அல்லாஹ் இப்படி வித்தியாசமா படைச்சா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைக்கும் பொழுது உலகத்தினுடைய பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அதிலிருந்து படைத்ததனால், ஃபஜா பனு ஆதம், ஆதமுடைய மக்கள் உலகத்தில் உருவாக ஆரம்பித்தார்கள், அலா கதரில் அருளி, அந்தந்த பூமியினுடைய குணத்திற்கு ஏற்றவாறு. நம்ம பார்க்கலாம் இத, நீங்க அனுபவபூர்வமாவே பார்க்கலாம் இத, ஒவ்வொரு நாட்டுக்காரங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும், அந்த நாட்டுக்காரங்க அந்த ட்ரெடிஷனல் உள்ளவன் அந்த குணத்துல உள்ளவனா இருப்பான். உதாரணமா சொல்றதா இருந்தா, என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், எகிப்து நாட்டுக்காரங்களும் எடுத்தீங்கன்னா, மிஸ்ருக்காரங்களும் எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையாகவே ஏமாற்று குணமும் நயவஞ்சகத்தனமும் அதிகமா இருக்கும் எகிப்துக்காரங்கள்ட்ட, மிஸ்ருக்காரங்கள்ட்ட. இது நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து, யாரு பிரவுன் காலத்திலிருந்து வரலாறு எடுத்து பாருங்க, ஏன்னா அடிக்கடி நான் எகிப்துக்கு போறதுனால எகிப்துக்கு வர்றதுனால அந்த மக்களோட பழகிறதுனால அந்த பூமியினுடைய வரலாறு படிக்கும் பொழுது எனக்கு தெரியுது பிரவுனுடைய காலத்திலிருந்து எடுத்து பாருங்க அவங்களுடைய பெரும்பாலான குணம் ஏமாற்று குணமா இருக்கும் நயவஞ்சக குணம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு வரை அது அப்படி கண்டினியூ ஆகுது அந்த மக்களை பார்த்தா பாரம்பரியமா மிஸ்ரி மிஸ்ர நாட்டை சார்ந்தவன் பாரம்பரியமா எகிப்து சார்ந்தவன் எகிப்து என்பதே வந்து கிபுத்திலிருந்து வந்ததான் எகிப்து கிபுத்து கிபுத்துனா பிரவுனுடைய கூட்டத்தார்கள் அதில் சில மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லுவது உங்களுக்கு சொல்றேன் அந்த வரலாறு அப்ப உதாரணம் சொல்றேன் அது மாதிரி அரபு நாட்டு மக்களை பார்த்தா அவங்களுக்கு சில பாரம்பரியமான குணம் இருக்கும் இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியினுடைய ஒவ்வொரு பூமியினுடைய குணத்தை ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான் காரணம் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியினுடைய அனைத்து பகுதியிலிருந்து படைக்கப்பட்டதால் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஹயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைச்சான் படைச்ச பிறகு அவங்களுடைய ஒரு உருவத்தை மட்டும் அல்லாஹ் கொடுக்கறான் மண்ணால அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரொம்ப விரிவா சொல்றாங்க அதை பத்தி அதாவது களிமண்ணா பிசைஞ்சு அதை போட்டு அப்படியே அல்லாஹ் என்ன பண்றான் அந்த களிமண்ணை ரொம்ப காலத்துக்கு அப்படியே காய போட்டுறான் ரொம்ப காலத்துக்கு காய்து கிடந்த அந்த சடம் உயிர் ஊதப்படல அந்த சடம் வந்து மண்ணால செய்யப்பட்ட சடலம் வந்து அப்படியே ஜடமா கிடக்குது பலகாலம் அப்படி கிடந்து காயுது இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவானா இப்லீஸ் அது வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவனால இருந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு இப்லீஸ் வில்லனா மாறினான் அது வரைக்கும் இப்லீஸ் ரொம்ப நல்லவனா இருக்கிறான் மலக்குமாரெல்லாம் அவன் தான் மொல்லிமா இருக்கிறான் அப்ப அந்த இப்லீஸ் என்ன பண்ணானா யதீஃபு பைன ஆதம் ஆதம் ஸலாத்த பாக்கும்போது அந்த வெறும் சடமா கிடக்குமா களிமண் களிமண்ணால ஒண்ணு செஞ்சு அல்லாஹ் போட்டு வச்சிருப்பான் அதை பாக்கும்போது சுத்தி சுத்தி வருவானா இது என்ன வித்தியாசமான உருவமா இருக்குது என்ன பண்ண போறான் அல்லாஹ் இதை வச்சு இதை போட்டு செஞ்சு போட்டுருக்கான் அல்லாஹ் ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த ஆதமுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்த போறான் அதுக்கு உயிரை கொடுக்க போறான் அந்த ஆதமுக்கு சஜிதா செய்ய போறான் நம்ம சஜிதா செய்ய மாட்டேன்னு மறுப்போம் நம்மளை அல்லாஹ் துரத்தி விடுவான் இதெல்லாம் செய்தான் தெரிய போறது இல்ல தெரியாது அப்ப என்ன பண்ண அப்படியே சுத்தி போன என்ன வித்தியாசமா அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை காலையில தள்ளுவானா தட்டி பாப்பானா களிமண் காஞ்ச களிமண் டக்குனு தட்டி பாப்பானா என்ன இது அப்படின்னு சொல்லி அப்போ அவன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த சடத்தை சைத்தான் இப்லீஸ் என்ன பண்ண சுத்தி சுத்தி வரும்பொழுது காலால் தட்டி பார்க்கும் பொழுது பாப்பானா அப்படின்னு சொன்னா அது அஜுவப் அது வந்து உடம்புல வெறும் உடம்பு இருக்கும் உள்ள வந்து போலா இருக்குமா அஜுவப் சொன்னா இந்த மூங்கில் இருக்குது பாருங்க மூங்கிலுக்கு வந்து அஜுவஃப்னு சொல்லுவாங்க அதாவது சுத்தி இருக்கும் நடுவில் உள்ள என்ன இருக்கும் காத்தா இருக்கும் சொல்லுவாங்கள காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா அப்படிங்குவாங்க காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா இந்த உடம்பு ஒரு காத்தடைச்ச பை தானே அப்ப அவன் பாப்பானா நடுவுல இது ஒண்ணுமே இல்லையே அதான் திக்கா இல்லாம அதான் உடம்ப மட்டும் செஞ்சு நடுவுல உள்ள வந்து என்னவா இருக்கும் உள்ள வந்து என்ன சொல்ற வேக்கமா இருக்கும் வேக்கம் அதாவது காலியா இருக்கும் உள்ள இந்த மாதிரி பார்த்த உடனே இப்லீஸ் சொன்னானா என்ன உள்ள ஆயத்தமாலக் இது ஒண்ணு ஒரு உருப்படியான படைப்பு மாதிரி தெரியலையே இது ஒரு உஷாரான படைப்பு மாதிரி தெரியலையே சீக்கிரமா எல்லாத்துக்கும் பலி ஆயிடுவான் இவன் இந்த படைக்கிற படைப்பு அதை சைத்தான் கணிச்சு சொல்லுவானா அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடியே உயிர் ஊதுறதுக்கு முன்னாடியே ஃபலம்மா வஜத அஜுவஃப் இந்த உடம்ப வந்து வெறும் அவன் காற்றடைத்த பையா அப்படியே கூடு மாதிரி பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவானா லாயத்தமாலக் இது வந்து ஒன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளெல்லாம் இல்ல இவன் ஈஸியா அப்படி அவன் கணிச்சது உண்மை ஒரு கட்டத்தில் அதனாலதான் பாக்குறோம் இன்னைக்கு ஈஸியா சைத்தானோட வெளியேற்ற ஆளாயிரம்ல ஸ்ட்ராங்கா நிக்க முடியல நம்மளால சைத்தான ஏத்து நிக்கணும்னு சொன்னா ஆதமுடைய மகனால ஸ்ட்ராங்கா நிக்க முடியலையே சீக்கிரம் சைத்தானோட வெளியேற்ற ஆளாயிரம் சைத்தான் ஏதாவது சொன்னா உடனே சரி நம்பிடுறோம் அல்லாஹ் சொல்றான் சைத்தான் பேச்ச கேட்காதுன்னு அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க சைத்தான் பேச்ச கேட்காதுன்னு நமக்குள்ள அல்லாஹ் ஒரு மனசாட்சி கொடுத்துருக்கா சைத்தான் பேச்ச கேட்காதுன்னு இவ்வளவுத்தையும் மீறி மனசு சைத்தான் பேச்ச கேட்கிறான்டா அப்ப சைத்தான் கணிச்சது கரெக்ட் தானே இவன் ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது இவன் வெறும் காத்தளித்த பையி நம்ம கூப்பிட்டா பின்னாடி ஓடி வந்துருவோம் போல தெரியுது அப்போ அன்னைக்கே சைத்தான் கணிச்சிருக்கான் இங்க நல்லா கவனிக்கணும் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்லீஸுக்கு அந்த அறிவை கொடுத்திருந்தான் படைக்கிறதுக்கு முன்னாடியே உயிரை ஊதுறதுக்கு முன்னாடியே இந்த மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவனா இருந்திருப்பான் அப்படிங்கிற கணிக்கக்கூடிய சக்தியை ஆற்றல அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த அளவுக்கு பெரிய அறிவாளியா இருந்திருக்கான் இப்லீஸ் அதான் ரசூலா சொல்றாங்க அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஃபலம்மா யதீஃபு இப்லீஸுடைய ஆதமுடைய அந்த சடலத்தை அந்த மண் கட்டிய சுத்தி சுத்தி வரும்போது சொல்லுவான் இன்னகுலா எத்தமாலக் இவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான் இவன் ரொம்ப பலகீனமான ஆளு அப்படின்னு சைத்தான் சொல்லுவான் இதைத்தான் அல்லாஹ் ரப்பல்லான் உறுதிப்படுத்த ஹொலிக்கல் இன்சான் லைஃபா மனிதன் பலகீனமானவாக படைக்கப்பட்டிருக்கிறான் இவன் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது மனுஷன் கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது எதுல ஸ்ட்ராங்கா நின்று பாப்பன் தெரியாது இப்படி சொன்னா இப்படி மாறிடுவான் அப்படி சொன்னா அப்படி மாறிடுவான் இதுதான் மனிதனுடைய இயற்கை அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் களிமண்ணா போட்டு வச்சிருக்கும் பொழுதே இப்லீஸ் வந்து கணிச்சிட்டானா ரசூலா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை ஊதுறான் தன்னுடைய ரூஹை ஊதுகின்றான் நபிசல்லாம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நான்கு விதமான சிறப்புகள் கொடுத்தான். முதல்ல ஹலக்க பி யதிஹி, தன்னுடைய கையாலேயே அல்லாஹ் படைச்சானா, படைக்கும்போது தன்னுடைய கையாலேயே அல்லாஹ் செதுக்கினானா, தானே கண்ணு இங்க வைக்கணும், காது இங்க இருக்கணும், கை இப்படி இருக்கணும், என்னோட உடல் அமைப்பு இப்படி இருக்கணும், என்னோட ஷேப் இப்படி இருக்கணும், என்னோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், என்னோட உள்ளுறுப்புகள் இப்படி இருக்கணும் அப்படிங்கறத பூரா அல்லா ரபுல்லா ஆலமீன் ஹலக்க பி யதிஹி, தன்னுடைய கையாலேயே அல்லாஹ் படைச்சான் முதல்ல. ரெண்டாவது நஃபஹ ஃபி மின் ரூஹிஹி, தன்னுடைய உயிரையே அந்த ஆதமுக்கு அல்லாஹ் உயிரா கொடுத்தான். தன்னுடைய உயிரையே அல்லாஹ் என்ன பண்ணான், நஃபஹ மின் ரூஹிஹி, தன்னுடைய உயிரையே அல்லாஹ் ஆதமுக்கு ஊதினான். நபிசல்லாம் சொல்றாங்க, அப்ப முதல்ல தன்னுடைய கையாலேயே படைச்சான், ரெண்டா தன்னுடைய உயிரையே ஊதினான், அல்லமல் அஸ்மா குல்லஹா, பிறகு எல்லா ஞானத்தையும் அந்த ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். எந்த எத்தகைய ஞானம், மலக்குமார்களுக்கு கூட இல்லாத ஞானத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான். அது பின்னாடி வருஷம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சோதனை நடத்தும் போது யார் தான் ஜெயிக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிறாங்க அந்த சோதனையில. அப்ப மலக்குமார்களுக்கு கூட கிடைக்க பெறாத அற்புதமான ஞானத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊட்டினாங்க. மூணாவது, நான்காவது, படைப்புகளில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உன்னதமான படைப்பான மலக்குகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சஜ்தா செய்ய வச்சான். அப்ப நாலு விஷயங்களை அல்லாஹ் கொண்டு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஆதமுடைய மகனை ஆதமுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொன்னா, உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம். தன்னுடைய கையாலேயே படைக்கிறான், தன்னுடைய உயிரை தன்னுடைய வயிறை அல்லாஹ் ஊதுறா, மலக்குமார்களுடைய மலக்குமார்களுடைய மேலான அறிவு ஞானத்தை கொடுக்கின்றான், மலக்குமார்களை வைத்து இந்த ஆதமுக்கு சஜிதாம் செய்ய வைக்கின்றான். இவ்வளவு கண்ணியங்களையும் அல்லாஹ் படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைச்ச உடனே ஒரு சம்பவம் நபிசல்லாம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே இன்னல்லாஹ் ஹலக்க ஆதம மின் துராபின், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால செஞ்சான், செஞ்சுட்டு ஜாலஹு தீனன், அது அப்படியே முதல்ல தண்ணியால குழைச்சி களிமனா விட்டுட்டான். சும்ம தரக்கஹு ஹத்தா இதா கான ஹமஅம் மஸ்னூனா, அது வந்து அப்படியே இந்த பானை சட்டி பானை எல்லாம் இருக்குதுல்ல, தட்னா டங் டங் களிமண், களிமண்ல தட்னா சத்தம் வராது, அந்த களிமண் சாந்த காஞ்ச பிறகு அதுல தட்னா என்ன வரும், டன் டன் சவுண்ட் வரும். அந்த மாதிரி காஞ்சி சவுண்ட் வர்ற மறக்கு அப்படியே அல்லாஹ் காய விட்டுட்டான். காய விட்டுட்டு ஹலக்கல்லாஹு சவ்வரஹு, பிறகு அல்லாஹ் அதுக்கு என்ன பண்ணா, ஒரு ஒரு சூரத்தை கொடுத்தான், ஒரு உருவத்தை கொடுத்தான். உருவத்தை கொடுத்து முடிச்ச பிறகு அல்லாஹ் என்ன பண்ணா, தன்னுடைய உயிரை ஊதினான், தன்னுடைய உயிரை அந்த ஆதமுக்கு ஊதினான். ஊதின உடனே பாருங்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு நம்ம ஒட்டு மொத்தமா மறந்து போன ஒரு விஷயம். ஆனா இந்த அற்புதமான விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சது அதுதான். என்னது, உயிர் உள்ள போன உடனே அல்லாஹ் ஊதுறான் உயிரை, உயிர் உள்ள போன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா, ஹஜ் அப்படின்னு தும்முனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தும்முனாங்க, உயிர் போன உடனே தும்முன உடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அல்லாஹ் அவங்க உள்ளத்துல போடுறான் அல்ஹம்துலில்லாங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசின முதல் வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ். முதல் செயல் என்ன, தும்மல். முதல்ல தும்முனாங்க உயிர் போன உடனே, உயிர் உள்ள போன உடனே முதல்ல தும்முனாங்க. தும்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுத்தான், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக. இது முதல்ல நடக்கிற சம்பவம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனே முதல்ல நடக்கிற சம்பவம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால இதா அத்தஷ அஹதுக்கும், உங்களில் யாராவது தும்மினால் ஃபல் யஹ்மிதில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே பக்கத்துல என்ன சொல்லணும், யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அவர் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்ன உடனே இந்த தும்னவர் என்ன சொல்லணும், யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹ் பாலகும். என்ன சார் பெரிய பெரிய துவாலாம் சொல்றீங்க, நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும், என்ன பெருசு பெருசா சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு, இது மனப்பாடம் பண்றீங்க ரெண்டு நாள் ஆகுமே, இன்னைக்கு நமக்கு மறந்தே போச்சு அப்படின்னு. முதல்ல யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றது இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அது வேற விஷயம். தும்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுங்கிறது நம்மள பல பேர் கிடையவே கிடையாது. அப்படியே ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு உஷாரா விவரமா சொன்னா கூட யர்ஹமுக்கல்லாஹ் சொல்ற பழக்கம் அறவே கிடையாது. அப்படியே அவர் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னாரு வச்சுங்க, இவர் தும்னு என்ன தெரியும் பேரு, ஓ அவரும் தும்மிருப்பார் பொழுது அவர் புதுசா எதுவும் சொல்றாரு, அவருக்கு யஹூதிக்குமுல்லாஹ் இஸ்லீஹ் பாலகம் சொல்ல தெரியாது நமக்கு, என்ன பண்ண ஓ அவரும் எதோ தும்மிருப்பார் பொழுது தெரியுது அதனால அவர் வேற ஏதோ வித்தியாசமா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வலியுறுத்தப்பட்ட இந்த சுன்னத்து நம்மள்ட்ட அப்படியே காணா போச்சு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செஞ்ச முதல் காரியம் என்ன, தும்முனதுதான். அதனாலதான் சகோதரர்களே நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ்னு கண்டிப்பா சொல்லணும், கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம்னா பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லணும், யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும், யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். இவர் அதுக்கு பதில் சொல்லணும், யஹ்தீகுமுல்லாஹ், என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. நீங்க எனக்காண்டி இரஹமுக்கு அல்லாஹ் துவா செஞ்சீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யும் துவா செஞ்சீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழி கொடுப்பானாக. ஓ யுஸ்லிஹ பாலக்கும், உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் சமாதானமாக தீர்த்து வைப்பானாக. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது பாதி, இரஹமுக்கு அல்லாஹ் சொல்றது கால்வாசி, இஸ்லீக்கும் யஹூதிக்கும் அல்லாஹ் இஸ்லி பாலக்கும் சொல்றது ஜீரோ, அறவே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச முதல் காரியம் ஹைர் செஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் தும்புனாங்க. தும்புன உடனே அல்லாஹ் இரஹமுக்கு அல்லாஹ் சொன்னா, சொன்னவன கும் யா ஆதம், ஆதமே எழுந்திருங்க, போங்க அந்த மக்கள்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க. அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்த அடுத்த வார்த்தை யார்கிட்ட போய், மலக்குமார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் படைக்கிறது, தான் உயிரை ஊதுறது, ஊதினவன அவங்க தும்புனது, தும்புனவன அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது, அல்லாஹ் இரஹமுக்கு அல்லாஹ் சொன்னது, இதெல்லாம் மலக்குமார்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றான் அல்லாஹ், ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறான் ரப்பல் ஆலமீன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தனா அல்லாஹ் சொல்றான், போங்க அந்த மக்கள்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரா போறாங்க, போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. மலக்குமார்கள் எல்லாம் திரும்ப வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே ஆரம்பிச்சு தெரியுங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நீ சாதாரணமா சொல்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்னத்துக்கு ஆகி போச்சுனா, பிச்சைக்கார வந்தா மிஸ்கின் வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா அப்படிதான் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தையே ஆர்த்தி ஆகி போச்சு. நான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பழக்கடையில பழம் வாங்க போனேன், கொத்தவாச்சாடி இங்க இருக்கும்போது, இங்க பிராட்வேல இருந்துச்சு கொத்தவாச்சியில இந்த சமயத்துல. அப்போ முஸ்லீம் கடையா பாத்துட்டு போறேன், ஏதாவது முஸ்லீம் கடையா அங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பழைய பழைய ஒரு கடையில மக்கா மதீனா போட்டோல மாட்டி வச்சிருந்தது. நான் முஸ்லீம் கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள நுழையும் போது அஸ்லாம் அலைக்கும் அப்படிங்கிற பை, ஓனர் இல்ல, ஓனர் இல்லா, ஒரு முஸ்லீம் கடையா சேசி சலாம் சொல்லிட்டு உள்ள போலாம் அஸ்லாம் அலைக்கும். அங்க பதில் என்ன வருது, ஓனர் இல்ல, ஓனர் இல்ல. அப்படி சலாம் எதுக்கு ஆகி போச்சு, எவ்வளவு அற்புதமான விஷயம் சலாம்ங்கிறது, இன்னைக்கு அது ரொம்ப கேவலமாக்கப்பட்டு விட்டது. மிஸ்கின்கள் தான் வந்து சலாம் சொல்லணும், மிஸ்கின்கள் தான் வந்து அஸ்லாம் அலைக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சலாம் கேவலப்படுத்தப்பட்டுடுச்சு. இல்லை என்றால் சகோதரர்களே, அஸ்லாம் அலைக்கும் வரலாறு ரசூல்லாட்டி ஆரம்பிக்கல, எங்கேயிருந்து ஆரம்பிச்சது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு மனிதனை வாழ்த்துவதற்காகவோ பிளெஸிங் பண்றதுக்காகவோ அல்லது அவனை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காண்டி நிறைய வார்த்தைகள் உண்டு. குட் மார்னிங் சொல்றான், வணக்கம்னு சொல்றான், அல்லது நமஸ்தேன்னு சொல்றான், எத்தனையோ வார்த்தைகள் சொல்றான். ஆனால் எந்த வார்த்தையும், மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த வார்த்தையும் அல்லாவால் உருவாக்கப்பட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு ஈடாகாது. அல்லாவால் உருவாக்கப்பட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு எந்த வார்த்தையும் ஈடாகாது. மற்ற அனைத்து வார்த்தையும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நீங்க வணக்கங்கிற வார்த்தை சொல்றாங்களே இன்னைக்கு தமிழ்ல, வணக்கம் வணக்கண்டு. இந்த வணக்கங்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உயர்ந்தவங்க தான் தாழ்ந்தவங்க, சரி தாழ்ந்தவங்க தான் உயர்ந்தவங்க சொல்லணும், தாழ்ந்தவங்க தான் உயர்ந்தவங்க சொல்லணும், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்லக்கூடாது. ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் நுழையிறாரு, ஆபீஸ்ல கீழே வேலை செய்யறவங்க தான் மேனேஜருக்கு வணக்கம் சொல்லுவே தவிர மேனேஜர் உள்ள வரும்போது வணக்கம் சொல்லக்கூடாது. முதல்ல அவங்க தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் இவர் கைத்துக்கு வணக்கம் சொல்லுவாரு. அப்ப இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி குட் மார்னிங் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஒரு மைய தொட்டில போய் உட்காந்து குட் மார்னிங் அப்படின்னா உங்களுக்கு அது பேட் மார்னிங்கா மாறிடும். குட் மார்னிங் சொல்ல முடியாது மைய தொட்டில போய், அவனுக்கு பேட் மார்னிங்ல உட்காந்துருக்கான், அவனு போய் குட் மார்னிங்னா. இப்படி எத்தனை விஷயம் சொல்லலாம். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, எல்லா வீட்லயும் சொல்லலாம், எல்லா இடத்துலயும் சொல்லலாம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லலாம், தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லலாம், நிக்கிறவங்க உட்கார்ந்துட்டு சொல்லலாம், உட்கார்ந்து நிக்கிறவங்க சொல்லலாம், சிறியவர்கள் பெரியவர்கள் சொல்லலாம், பெரியவர்கள் சிறியவர்கள் சொல்லலாம். அவ்வளவு அல்லாவால் நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக கற்றுக் கொடுத்த முதல் நாகரிகம் சலாம் சொல்வது. அந்த சலாம் சொல்லும் கலாச்சாரம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு. யாராவது சலாம் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அது இந்துக்களுடைய பழக்கம். நீங்க சலாம்ங்கிறது ஒரு முஸ்லீம் வர்றாரு, நூத்துல சொல்லாரு இவர் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் சலாம், அவர் பாட்டு போற இருபாடு போயிடுவாரு. நீங்க அதே ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து போய் ஆனா வணக்கம் அப்படின்னு மேலே இங்கே பார்ப்பான், என் கடன் கடன் கேட்க போறானா அப்படின்னு சொல்லி. அறிமுகம் இல்லாத சொல்ல முடியும் வணக்கம் சொல்ல முடியுமா, அறிமுகம் இல்லாதவங்களுக்கு முன்னப்பட தெரியாதவங்களுக்கு வணக்கம் சொல்ல முடியுமா, அவன் வணக்கம் சொல்ல மேலே இங்கே பார்ப்பான், எதுக்கு வணக்கம் சொல்றான், சம்பந்தம் இல்லாம இதனோட பிப்பாய் டெடிச்சனோ கிண்டல சொல்லிட்டு போறானோ, இல்ல கடன் வாங்க போறானோ, கடன் கேட்க போறானோ. ஆனா அஸ்லாம் அலைக்கும்டா, இவர் அழகு அஸ்லாம் அலைக்கும் வர அலைக்கும் சலாம் போயிட்டே இருப்பார், அவர் பாட்டு வேலை. அறிமுகம் இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க எல்லாத்தையும் சலாம் சொல்றது. உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் சலாம் சொல்லி பழகுங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு முஸ்லீம் தெரிஞ்சா கூட சலாம் சொல்றது இல்ல, தெரியாட்ட வேற விஷயம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கான எந்த அடையாளம் இல்ல, தாடி இல்ல, தொப்பி இல்ல, அடையாளம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அவர் பாட்டுக்கு போறாரு பிராமின் மாதிரி, நம்ம யாருன்னு தெரியல, நம்ம பாடு போனது தப்பு கிடையாது. நல்ல தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, முஸ்லீம் தெரியுது. தெரிஞ்சாலும் நம்ம சலாம் சொல்றதுக்கு நமக்கு அது என்னவோ ஒரு ஈகோ வந்து அதுன்னு நம்ம சலாம் சொல்றது. அவர் சொல்லட்டுமே, இல்ல நம்ம எப்படி முந்திட்டு சொல்றது, தப்பா நினைப்பாரோ? அப்ப இந்த மாதிரி சைத்தான்களுடைய ஏற்படுத்தி இந்த சலாம் சொல்லும் கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த சலாம் என்பது அல்லாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் நாகரிகம், முதல் கலாச்சாரம். ஹைர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே மலக்குமார்கள் வலைக்கும் சலாம்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதா தஹியத்துக் வஸ்தஹியத்து துர்ரியத்திக், இதுதான் உங்களுக்கு உள்ள தஹியா. தஹியா சொன்னா காணிக்கை, உங்களுக்கு உள்ள காணிக்கை, உங்களுடைய துர்ரியத், உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய காணிக்கை, துர்ரியத்துக்குள்ள காணிக்கை அப்படிங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துர்ரியத்னா புரியல. துர்ரியத்னா பிச்சளங்கள், என்ன சொல்ற பிள்ளை பிச்சளம் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட வம்சாவளி. உங்களுடைய வம்சாவளியினருக்குள்ள காணிக்கை இதுதான், உங்களுக்குள்ள பரிமாறக்கூடிய காணிக்கை இதுதான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், துர்ரியத்னா என்ன, எங்களோட வம்சாவளினா யாரு, எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், கையை நீட்டுங்கிற உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வலது கையை நீட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், குதிரத்தை நீங்கள் படைக்கப்பட்ட இயற்கை இதுதான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதாவது எந்த விஷயத்திலுமே வலது கையை முற்படுத்துறது அல்லாஹ் இயற்கையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த இயல்பு அது. அப்ப முதல்ல கையை நீட்டுங்க சொன்ன உடனே ஆதம் எந்த கையை நீட்டல, இடது கையை நீட்டல, ஆதம் முதல்ல வலது கையை நீட்டினாங்க. அல்லாஹ் சொன்னா இதுதான் இயற்கை அப்படின்னா. நாம இன்னைக்கு சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சாப்பிடுறதுல இருந்து, எழுதுறதுல இருந்து, குடிக்கிறதுல இருந்து, பொருளை வாங்குறது குடுக்கிறது எதுவுமே வலது கையால் செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். ரசூலுல்லாஹி அதை வலியுறுத்தினாங்க. இது எங்கேருந்து ஏற்பட்ட சுன்னத் இது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஏற்பட்ட சுன்னத் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன ஃபீ குல்லி ஷைன் ஹத்தா தரஜ்ஜுல் வத்தனாவுல். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் வலது கையை முற்படுத்துவாங்க, வலது கையை முற்படுத்துவாங்க. ஹத்த தரஜுல், தலைவாருவதிலிருந்து ஒத்தனாவுல், கால் செருப்பு அணிவது வரை, அதாவது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை. ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, ஹத்த தனாவுல், ஹத்த தரஜுல், தலைவாருவதிலிருந்து ஒத்தனாவுல், கால் செருப்பு அணிவது வரை அனைத்து விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பாகத்தை முற்படுத்துவாங்க. சட்டப்படணுமா முதல்ல வலது கையை தான் போடுவாங்க, தலைவாரணுமா முதல்ல வலது பக்கத்தான் தலைவாருவாங்க, செருப்பு ஒண்ணுமா முதல்ல வலது காலை தான் போடுவாங்க. எல்லா விஷயத்திலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பாகத்தை முற்படுத்துவார்கள் அப்படின்னு ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க. இது எங்கிருந்து ஏற்பட்ட சுன்னத் இது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஏற்பட்டது. ஹயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை நீட்டுங்கன்னு சொன்ன உடனே வலது கையை நீட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், ரெண்டு கை சேர்த்து நீட்டுங்கிறான். உடனே ரெண்டு கை சேர்த்து நீட்டுறாங்க. நீட்டின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், உங்க கையில பாருங்க, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உங்களுடைய மொத்த பிள்ளைகளும் உங்க கைக்குள்ள இருக்கிறாங்க, உங்களிருந்து உருவாக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, அது எப்படிங்க இத்தனோட ஒரு கைக்குள்ள கியாமத்தினால எல்லா மக்களும் தெரிஞ்சாங்க? அதெல்லாம் தெரிய வச்சா, அதெல்லாம் தெரிய வச்சா, ஒவ்வொருத்தரா தெரிய வச்சிருக்கலாம். இன்னைக்கு ஸ்லைடு ஷோ ஓடுதுல, ஸ்லைடா ஓடுற மாதிரி அல்லா ஒவ்வொருத்தரா ஸ்லைடா போட வச்சிருக்கான். எப்படி அல்லா காட்டிட்டான், பார்த்தாங்க, இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுல நிறைய அவனுடைய எல்லா அவ்வளாது கியாமத்தினால் வரை இவர் எல்லா அவ்வளாதா அதுல பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அதுல ஒரு முகம் மட்டும் அப்படியே ஷைனிங்கா வருது, ஒரு முகம் மட்டும் அப்படி ஷைனிங்கா வருது, ரொம்ப அழகா இருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நிறைய முகங்கள் ஷைனிங்கா வருது, அதுல அந்த முகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிருது. கேக்குறாங்க, யாருலாம் இது, யார் இது, இது இவர் முகம் எனக்கு ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அட்ராக்டா இருக்குது, இது யாருடைய முகம் இது அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், அது உங்களுடைய பிள்ளைகளில் வரக்கூடிய தாவூத் என்பவருடைய முகம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் அது அப்படின்ற உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியா அல்லாஹ், அப்ப நான் இவருக்கு, எனக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, முகத்தை பார்த்தாலே அழகா இருக்குது, நான் இவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆதம் அல்லாஹ் சொல்றான். அப்படியே என்ன கொடுக்க போறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஹயாத் எவ்வளவு இருக்குதோ, இவருடைய ஹயாத் எவ்வளவுன்னு கேட்கறாங்க, இவர் எவ்வளவு காலத்துல உலகத்துல வாழ்வாரு? அல்லாஹ் சொன்னா இவருக்கு 60 வயசு உலகத்துல வாழ்வாரு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஹயாத்துல இருந்து இவருக்கு ஒரு 40 வயசு சேர்த்து கொடுக்கலாமா? சேர்த்து கொடுங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இவருக்கு என்னுடைய ஹயாத்துல இருந்து 40 வருஷம் கொடுத்து இவருடைய ஹயாத்தை 100 வருஷமா ஆக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. இது சம்பவம் ரசூலா சொல்றாங்க, சொல்லிட்டு பின்னாடி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசி காலம் வருது, அவங்களுடைய கடைசி காலம். கடைசி காலம் வரும்பொழுது அப்போ மலக்குள் மூத்து வர்றாங்க, யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வரும்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விஷயம், முடிஞ்சு உங்களுக்கு விசா முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் கிளம்ப சொன்னான், கிளம்புங்க, இன்னும் 40 வருஷம் இருக்குது எனக்கு, எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஹயாத்துல 40 வருஷம் இருக்குது, விசால முடியல எனக்கு அப்படின்றாங்க. அப்போ மலக்குள் மௌத்து அல்லாட்ட போறான், அல்லாஹ் என்ன இப்படி சொல்றாரு அவரு, நீ அவரு முடிஞ்சு கதை முடிச்சு கூட்டுவான்னு சொன்னேன், ஆனா நான் கூப்பிடப்பட இன்னும் 40 வருஷம் சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்றாரு. அப்படியா, அவர் மறந்துட்டாரு. அவரு சொல்லுங்க, அவருடைய மகன் தாவூதுக்கு 40 வயசு கொடுத்துட்டாரு, அதை கேட்டு ஞாபகப்படுத்துங்கன்ற உடனே மலக்குள் மௌத்து ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா ஆமா ஆமா, மறந்து போச்சு. ரசூலா சொல்றாங்க, அவ்வளும் நாசி அவ்வளும் நாசின், மனிதர்களில் முதலானவர் மறதியிலும் முதலானவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்க, நாமளும் எப்படி இருக்கிறோம், மறதியாளர்களா இருக்கிறோம். அவங்க செஞ்ச காரியத்தை அவங்களே மறந்துட்டாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 வயசு கூட இல்ல, நாங்க கொடுத்தோம். திரும்ப மலக்குள் மௌத்து வரும்பொழுது என்ன ஆயிட்டாங்க, அதை கொடுத்தத மறந்துட்டாங்க. ரசூலா சொல்றாங்க, ஆதம் மறந்தார், அவருடைய பிள்ளைகளும் மறதியாளர்களா இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டான். படைச்ச பிறகு அல்லாஹ் முடிவு பண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு ஒரு பெரிய, அல்லாஹ் ஏற்கனவே முடிவு ஆனதுதான், இதெல்லாம் புதுசு புதுசா அல்லாஹ் ஏற்பாடு பண்றது இல்ல, அல்லாஹ்வுடைய தக்தீர்ல அல்லாஹ்வுடைய விதியில எல்லாமே நிர்ணயிச்சுதான். அல்லாஹ் நிர்ணயிச்சதா ஒண்ணுனா அல்லாஹ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வர்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாச்சு. படைச்ச பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு மலக்குமார்கள்ட்ட போச்சா, மலக்குமார்கள் ஆல்ரெடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கரு உருண்டு இருக்காங்க. ரொம்ப போட்டு அல்லாஹ் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறானே, நாம வந்து எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்னு அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் சொல்றான். அல்லாவை வணங்குவதை தவிர வேறதும் தெரியாதவர்களுக்கு, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வணங்குவதை தவிர வேறதுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய இபாத், அல்லாஹ் என்ன சொன்னா அப்படி செய்வாங்க. அப்படி நாம இருக்கிறோம், அல்லாஹ் ஒரு புதுசா ஒரு படைப்பை படைக்கிறான், அவரை தும்ம வைக்கிறான், அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், அவர் கண்ணியப்படுத்துறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் அல்லாஹ் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் உருவாகுது. நாங்க தான் அல்லாஹ் ரொம்ப தஸ்பி பண்றோம், அல்லாஹ் அதிகமா திக்ர செய்யறோம், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறோம், நாங்க இருக்கும் இன்னொரு படைப்பு தேவையா அல்லாஹ்க்கு அப்படின்னு நினைச்ச உடனே அல்லாஹ் சுபானத்துல பார்த்தான், சரி அப்படிங்களா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கணும். அல்லாஹ் முடிவு பண்ணான், முடிவு பண்ணி அல்லாஹ் குர்ஆன்ல இதை பத்தி சொல்றான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீஃபாவாக, இது ஜால் அல்லாஹு ஹலீஃபத்தன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீஃபாவா தேர்ந்தெடுக்கிறான். கலீஃபா தன்னுடைய பிரதிநிதியா தேர்ந்தெடுத்த உடனே மலக்குமார்கிட்ட சொல்றான், மலக்குமார்களே நான் உங்களை, நான் இவரை என்னுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்ற உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, மலக்குமார்கள் கேக்குறாங்க, அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுக்கத்திஸு லக வ நஹ்னு நுஸ்பிஹு வ நுக்கத்திஸு லக், யா அல்லாஹ் என்ன நீ ஏதோ ஒரு படைப்பை படைச்சு வச்சுக்கிட்டு இவரை இவனுடைய கலீஃபாங்கிற, இவரு பூமியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பாகவும் பிரச்சனை ஏற்படுத்த ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பாகவும் இருப்பாரு, ஆனா நாங்க அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பரிசுத்தமா இருக்கிறோம், பரிசுத்தமா உன்னை புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும் போது இவரப்பே உன்னுடைய படைப்புன்னு சொல்றியா அல்லா அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கறாங்க. இதுல இந்த ஆயத்துகளுடைய குரானுடைய தஃப்சீர்ல எக்கச்சக்கமான விளக்கங்கள் உண்டு. ஏன்னா இப்பதான் அல்லாஹ் முதல்ல படைச்சிருக்கிறான், இன்னும் ஆதமலத்துல பூமிக்கு போல, இன்னும் ரத்தத்தை ஓட்டல, குழப்பம் பண்ணல, கலாட்டா பண்ணல, தகராறு பண்ணல, ஒண்ணும் பண்ணல, எதுவுமே பண்ணாம ஆதம் மலக்குமார்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒருத்தர் படைக்க படைச்சிருக்கியா, குழப்பத்தை ஏற்படுத்த போற ஒருத்தர் படைச்சிருக்கியா, பூமியில வந்து ஃபித்னா ஃபசாதுகள் ஏற்படுத்த போற ஒருத்தர் படைச்சிருக்கியா எப்படின்னு மலக்குமார்கள் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு தஃப்சீர்ல எக்கச்சக்கமான விளக்கங்கள் உண்டு. அதுக்கு ஒரு சில ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, ஒன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது படைப்பதற்கு முன்பாகவே அல்லாவே சொல்லியிருக்கலாம், அல்லாவே மலக்குமார்கள்ட்ட நான் இவ்வளவு தர படைக்க போறேன், ஆனா அவர் அவர் நல்ல மனுஷன், ஆனா அவருடைய பிச்சளங்கள் பிள்ளைகள்லாம் உலகத்துல ஃபித்ரா பிடிச்சவனா இருப்பான், அவங்க நல்லவங்க இருப்பான் கெட்டவனு இருப்பான், ரத்தத்தை ஓட்டுவான், தகராறு பண்ணுவான், இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க போறோம் அல்லா சும்மா இருக்கும் போது யாரும் சொல்லிருக்கலாம், மலக்குமார்ல கதையாக சொல்லிருக்கலாம், அதை வச்சு மலக்குமார்கள் கேட்டிருக்கலாம். அல்லது லவுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பலகை, அல்லாவுடைய பாதுகாக்கப்பட்ட பலகை, அதுல கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல யார் பாத்துருக்கலாம், மலக்குமார் பாத்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். சோ எனிவே அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அதை வச்சு அவங்க அல்லாட்ட கேக்குறாங்க. கேட்டவன அல்லாஹ் பார்த்தான், இவங்களுக்கு வந்து ஆதமுடைய இவர்களை விட, மலக்குமார்களை விட உலகத்திலே பூமியிலே அல்லாவுடைய பிரதிநிதியா இருப்பதற்கு யார்தான் தகுதியானவர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தகுதியானவர் அப்படிங்கிறத மலக்குமார்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானத்துல என்ன பண்ணா, எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தான், அல்லம ஆதம் அலஸ்மாக்குள்ளா எல்லா பொருட்களை பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இந்த பொருட்களுடைய பேர் அப்படின்னு சொன்னா, இது மைக்கு, இது மைக்கு போற சுவிட்சி, இது சாவி, இது பேப்பர், இது பேனா, இது கண்ணாடி, இப்படிலாம் படிச்சு கொடுக்கல அல்லா. அதான் அல்லாஹ் சொல்லக்கூடியன்னு சொன்னா, மலக்குமார்களுக்கு என்ன அறிவு இருந்ததோ அதை விட மேலான அறிவை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கற்றுக் கொடுத்தான். எப்படியே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றது எப்படி, ஒரு விஷயத்தை தீர்மானிப்பது எப்படி, ஒரு விஷயத்துல டிசைட் பண்றது எப்படி, ஒரு விஷயத்தை எப்படி முடிவெடுக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றது, இதெல்லாம் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. மலக்குமார்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், அல்லாவுடைய அல்லாவுக்கு வழிபட்டு நடப்பதை தவிர எதுவுமே தெரியாது பாவம் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஆப்டிடியூடு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது, ஒரு டிசைட் பண்றது, ஒரு விஷயத்தை எப்படி கையாளுவது, இந்த விஷயங்கள் யாருக்கு தெரியாது? மலக்குமார்களுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, இந்த பூமியில வசிப்பதற்கு, பூமியில அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவா பிரதிநிதியா இருப்பதற்கு நல்லவராக வல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி குணாதிசயங்கள் திறமைகள் இருக்கணும். அதுக்கு ஆதம் தான் தகுதியானவர் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தான். ஹைர் கற்றுக் கொடுத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குமாரளை கூப்பிடுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு அம்பியூ பி அஸ்மாயஹிம், ஆதமே சொல்லுங்க உங்களுக்கு உங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவை வெளிப்படுத்துங்க. டப்பு டப்பு டப்பு டப்புனு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒன்னொன்னா. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த திறமையை புறா, இது மலக்குமாரளுக்கு பெரிய ஆச்சரியமாயி போச்சு. என்னடா இது, இது என்னென்னமோ அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான் அவருக்கு, பாவம் நமக்கு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு போது அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் மலக்குமாரளை சொல்றான், அம்பியஹும் நீங்க சொல்லுங்க இப்போ அப்படின்ற உடனே காலு சுபஹான கலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன்றப்பே எங்களுக்கு நீ கத்து கொடுத்தவரு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்க பெரிய அறிவாளி, எங்களுக்கு என்ன சுயமான அறிவா உருவாக்கி வச்சிருக்கோம். லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா, நீ கற்றுக் கொடுத்த அறிவை தவிர எங்களுக்கு அறிவு கிடையாது, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு மலக்குமார்கள் கையை தூக்கிட்டாங்க. கையை தூக்கின உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளை இடுகிறார். மலக்குமார்களை சஜிதா செய்யுங்க, இப்ப கண்ணியப்படுத்துங்க, அவர் இறைவா நினைச்சீங்கல்ல கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்ட உடனே எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்யறாங்க. சஜ்தா செஞ்சு எழுந்திருக்கிறாங்க. மேப்படியா மட்டும் என்ன பண்றான், மேப்படியா மட்டும் செய்ய மாட்டேன்னு மறுத்துறான். அது ஏன் மறுத்தான், அது என்ன பதில் சொன்னா, அல்லாஹ் என்ன பண்ணா, நாளை பாப்போம் இன்ஷா அல்லாஹ். நீ முதல் நாள்லயே எல்லாம் டயர்டா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுப் இலைக்.